மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி புட்டு அழக வழிச்சு வைக்கலாமா ஏ மாமா. புது ரோசா அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா. அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா.